இவள் மனம் இனியனது, இடம் தழும் இது புதிது. ஆசை என்பது அமுதம், அதில் ஆடி வந்தது கூதம். ஆடி வந்தது கூடம். லா லா லா லா லா லா லா.